அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்பட்டு ஒரு குறையும் இல்லாமல் மேல் வரும் நாட்களிலே எல்லோரும் சகல சௌபாகியத்தோடும் இப்ப இருக்கிற குறையெல்லாம் தீர்ந்து நல்ல முறையிலே எல்லாரும் மேன்மை மேன்மை அடையணும் எல்லா விதத்திலேயும் என்று அவன் திருவடியிலே பிரார்த்தித்து மட்டவள்ளி லட்சுமி நரசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லோருக்கும் ஏற்படணும். இந்த மட்டவள்ளி லட்சுமி நரசிம்மன் இந்த மங்களாஷ்டகத்தை நித்தியம் 11 தடவை சொல்ல சொல்றான். அந்த மட்டவள்ளி நிவாசாய மதுரானந்த ரூபினே மகாயஜ்ஞஸ்வரூபாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் கிருஷ்ணவேணி தடஸ்தாய சர்வாபீஷ்ட பிரதாயினே பிரஹ்லாத பிரிய ரூபாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் கர்த்தஸ்திதாய தீராய கம்பீராய மகாத்மனே சர்வாரிஷ்ட விநாசாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் ரிக்கஜுஸ்தாம ரூபாய மந்த்ராரூடாய தீமதே சிதானாம் கல்பவ்ருக்ஷாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் குஹாசயாய குஹ்யாய குஹ்ய வித்யாஸ்வரூபிணே குஹராந்தே விஹாராய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீபல்யத்ரி மத்யஸ்தாய நிதயே மதுராய ச சுகப்பிரதாய தேவாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் தாபனீய ரகசியாய தாபத்ரய விநாசினே நதானாம் பாரிஜாதாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் ராஜ்யலக்ஷ்மியா சமேதாய ராகத்வேஷ விநாசினே மட்டபல்லி நிவாசாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் ராஜ்யலக்ஷ்மியா சமேதாய ராகத்வேஷ விநாசினே மட்டபல்லி நிவாசாய ஸ்ரீநிருசிம்ஹாய மங்களம் முக்கூர் நிருசிம்மதாசேன ப்ரோக்தம் மங்களமத்புதம் எப்படேது ஸ்ரத்தையா பக்தியா சர்வ பாபைஹி பிரமுச்சதேன்னு பகவானே அடியன் மட்டபல்லியில இருக்கும் தருணத்தில அவன் குகையில உட்கார்ந்துருக்குச்சு. அவனுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது இது, அங்கேயே எழுதப்பட்டது, அவனே கொடுத்த ஸ்தோத்திரம் இது. ஏன்னா இந்த மங்களாஷ்டகத்தை நித்தியம் யார் 11 தடவை சொல்றாளோ, மட்டபல்லி க்ஷேத்திரத்துல வந்து 11 நாள் இருந்து பிரதட்சிணம் பண்ணி யார் சேவிக்கிறாளோ அப்படியேப்பட்டவாளுக்கு எவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன்னு பரமாத்மா ஆவிர்வவிக்கிற போதெல்லாம் இதை சொல்லிகிட்டே இருக்கான். இந்த மங்களாஷ்டகம் அவனால் கொடுக்கப்பட்ட 8 ஸ்லோகம். இதை எல்லோரும் நித்தியம் பாராயணம் பண்ணி அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரங்களானு இந்த சுப சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கொள்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.